ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து ஊழை இட்டு ஓடாதே ஓடாதே. நீ தப்பித்து புதுப்பித்து சட்டை மாற்றி வாழ்ந்தும் கூட வருவான் இவன், வருவான் பிடிப்பான் உன்னை பிடிப்பான். இவன் ஆறடி உயரம், தேகம் கருப்பு, இதயம் வெள்ளை. இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன். ஊர் யாரும் ஊரே யாவரும் கேளு. இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன். ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளு. குற்றம் நடக்கும், பெரும் குற்றம் நடக்கும். பஞ்சம் சேர்த்து பாவம் சேர்த்து பொய்மை வாழ உண்மை சாக மனிதம் சருகாய் எரிந்து போக. குற்றம் நடக்கும், பெரும் குற்றம் நடக்கும். ஆசை கோபம் காமம் பதவி நான்கும் குழுவாய் மூளை குடைய அன்பு பண்பு நேர்மை வீரம் உதிர்ந்து மனிதன் சல்லிப்பயலாய். வீணை செய்ய கொலை செய்ய பகை செய்ய பழி செய்ய வருவான் இவன், வருவான் பிடிப்பான் உன்னை பிடிப்பான். உன் தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன். ஊர் யாரும் ஊரே யாவரும் கேளு. இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன். ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளு. திறனும் உலகில் உயர அதர்ம வேகம் ஒளியாய் மாற காவல் சேவை செய்யும் வீரர் அயர்ந்து முடங்கி சோர்ந்து போக. பாம்புகள் நின்று படமெடுக்க பேய்கள் சிரித்து பேனெடுக்க வாதும் சூதும் புயலாய் அடிக்க வாழ்க்கை இங்கே இருளில் மூழ்க. வெளிச்சம் வருமா பயம் விலகுமா? பகைவர் பாவம் செய்ய செய்ய நம் கால்கள் ஓடி உடைய எங்கே போவது எப்படி வாழ்வது? தலை குனிந்து வலுவிழந்து கண்ணீர் உப்பு கரைந்து போக. ஒரு சத்தம் கேட்கிறது, இடி சத்தம் கேட்கிறது. நிமிர்ந்து பார்த்தால் நெட்டை மனிதன் பறக்கும் தோள்கள் பாயும் கால்கள். யார் இவன்? காதலன். யார் இவன்? பாரதி. இவன் துப்பறிவாளன்,